அடிய அடிய இவளே என் வாழ்க்கை பாழாக்க பிறந்தவளே. அடிய அடிய இவளே அடிய வாழ்க்கை பாழாக்க பிறந்தவளே. அடிய அடிய அழகே என்னவே நான் சொல்லிட்டு பறந்தவளே. பொண்ணுங்களை எல்லாம் குத்தம் சொல்ல மாட்டேன், நீ மட்டும்தான் மோசம். நீ இல்லாம போனாகிடுவே வீணா வாடியன கோசம். அடிமனசுல வெம்பி வெடிச்ச அடிய அடிய இவளே அடிய வாழ்க்கை பாழாக்க பிறந்தவளே. அடிய அடிய அழகே எனவே நான் சொல்லிட்டு பறந்தவளே. தம்பில்லில் ஒரு பக்கம் இல்லை இன்னா யாருக்கும் உதவாதுடி. ட்ரெட்மில்லில் கை வச்சு ஓட சொன்னா என்னால முடியாதுடி. கடலா சொல்லட்டி ஒன்னா விரட்டி உன் மண்டையில போட நினப்ப. விழிய உருட்டி என நீ மிரட்ட காலில் விழுந்து நான் தந்தால் எடுப்ப. மிதிச்சு அம்மாடி நீ போனா ஜிம்பாடி தாங்காது. அரக்கி ஒன்ன ஒன்ன ஒன்ன மறக்க சர சர சர சரக்க மொத மொத முற ஊட்டி குடிச்ச கிளிக்கி ஒன்ன ஒன்ன ஒன்ன வெறுக்க முடி முடி எல்லாம் அடியே அடி மனசுல வெம்பி வெடிச்ச. அடியே அடியே இவளே அடிய வாழ்க்கை பாழாக்க பிறந்தவளே. அடியே அடியே அழகே. நீதானே என் மேல காதலுன்னு என் பின்ன சுத்தி வந்த. நான் தானே உன்னோட வாழ்க்கைன்னு ஊரெல்லாம் கத்தி வந்த. வருஷ பார்த்துதான் மனச தந்தியா காச பார்த்தா தான் காதல் வருமா. உசுர மொத்தமா உருவி போனியே என் சாபம் ஒன்ன சும்மா விடுமா. இதுக்கு இனிமே ஓவில்லந்தான். அடியே அடியே இவளே அடிய வாழ்க்கை பாழாக்க பிறந்தவளே. அடியே அடியே அழகே எனவே நான் சொல்லிட்டு பறந்தவளே. அரக்கி ஒன்ன ஒன்ன ஒன்ன மறக்க சர சர சர சரக்க மொத மொத முற ஊத்தி குடிச்ச முடி முடியல அடியே அடி மனசுல வெம்பி வெடிச்சே.